தெரியுது ஒரு பாய விரிச்சி பக்கம் பக்கம் சேர்ந்து படுத்து இடிச்சுக்க வேணும் இடிச்சுக்க வேணும் காத்து மழையும் கூதல் தருது மருந்தொண்ணு இருக்கா காத்து மணல போட்டு கடல வருது பட அள்ளி வச்ச பூவு கண்ணத்தில் ஒட்டணும் கட்டிக்கிட்டு சில நூலும் கசங்கணும் எத்தனை தீபமும் இறங்கி இறங்கி வெளிச்சம் குறையணும் அம்மியில அரைச்சு வச்சிற மீன் குழம்பு கப்பனுக்கு மருமகனே யாரி போயிரும் திரும்பு வாசம் மூக்க தொலைக்குது நாக்கு துண்டி இழுக்குது அந்த ருசி வந்த ரகசியம் எனக்கு தெரியுது ருசி எனக்கும் இருக்கு நீயும் இனிக்கிற கரும்பு தந்த நரதந்தன தந்தன தந்தன தந்தன தந்தன